ஸ்ரீமதே பராங்குஷமுனியே நமஹ, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமதே வேதாந்த குருவே நமஹ, அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ. ஸ்ரீ பராங்குஷாஷ்டகம் 7வது பத்தியம். வகுலாபரணம் வந்தே ஜகதாபரணம் முனிம் யஸ்ருதேருத்தரம் பாகம் சக்ரே திராவிட பாஷையா. நமஸ்தலஹாயே. ஸ்ரீ பராங்குஷாஷ்டகம் என்கிற ஸ்துதி, பராங்குஷர் அதாவது நம்மாழ்வர் பற்றிய ஒரு ஸ்துதி. அஷ்டகம் என்பதனால் 8 பத்தியங்கள் அப்படின்னு அர்த்தம். சில இதில் வந்து 9 பத்தியங்கள் கிடைக்கிறது. பிரபத்தி .com போட்டிருக்கிற வேர்ஷனில் 9 பத்தியங்கள். அப்புறம் நெட்டில் தேடினா சில 8 தான் இருக்குது. ஆனால் ஒன்றும் ஹானி இல்லை. அந்த 9வதாக இருக்கக்கூடிய பத்தியத்துக்கு நம்ம அர்த்தம் சொல்லிடலாம், விஞ்ஞாபிச்சிடலாம். இப்போ அந்த 7வது பத்தியத்தை பார்த்தோம்னா வந்தே வந்தேன்னு சொல்கிறார். வந்தேன் என்ன? வணங்குகின்றேன், நமஸ்கரிக்கின்றேன். யாரை? வகுலாபரணம், அந்த வகுல புஷ்பம், வகுல மாலையை ஒரு ஆபரணமாக தரித்து கொண்டிருந்தார் அந்த ஆழ்வார், நம் ஆழ்வார். அவர் எப்படி இருந்து கொண்டிருக்கிறான்னு கேட்டால், முனிம். முனிம்னா பார்த்தோம் மனநசீலக முனிகி. முனி என்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? ஒரு வியக்தியை குறிக்கிறது. சதா சர்வ காலமும் தியானம் செய்வதில் வல்லவர் அர்த்தம். அப்படிப்பட்ட முனி. மேலும் அந்த முனிவர் எப்படி இருக்கிறார் என்றால், ஜெகதாபரணம், ஜெகத்துக்கு ஒரு ஆபரணமாக இருக்கின்றார். ரொம்ப அழகமாக அந்த பத்தியத்தில் ஒரு அந்த புரோசரின்னு சொல்லுவான், வகுலாபரணம் ஜெகதாபரணம் அப்படின்னு அந்த ரைமிங். அப்போ ஜெகத்துக்கு ஒரு ஆபரணமாக இருக்கின்றார். என்ன ஜெகத்துக்கு ஆபரணம்னு சொன்னால், இந்த அவருடைய திருவடியானது பிரபன்னஜன கூட்டசாசனம் இல்லையா, எல்லாருடைய திருமுடி தலையிலும் அவருடைய திருவடியானது இருக்க வேண்டும். பெருமாளுக்கு அந்த திவ்ய தம்பதிக்கு அவ்வளவு வேண்டியவர். பாதுகையும் ஷடகோபரையும் சுவாமி அழகாக ஒப்பிட்டு பாதுகாசாசனம் சாதிச்சிருக்கார். அது மாதிரி இப்போ ஜெகத்துக்கே எல்லாருடைய சிரஸில் இருக்கிறதுனால மொத்த ஜெகத்துக்கு அப்படியே விஷுவலைஸ் பண்ணி பார்த்தோம்னா, மொத்த ஜெகத்துக்கு மேலே அவருடைய திருவடி, ஆக மொத்தம் அவரே மொத்த ஜெகத்துக்கும் ஆபரணமாக இருக்கின்றார். அப்படி ஜெகத்துக்கு ஆபரணமாக இருக்கக்கூடிய அந்த வகுலாபரணன் என்கின்ற முனியை வணங்குகின்றேன். என்ன பண்ணார் அவர் அப்படி ஜெகத்துக்கு ஆபரணமாக இருக்கிற அளவுக்கு என்ன சாதித்தார் அப்படின்னு கேட்டால், யஹ ஸ்ருதேஹே உத்தரம் பாகம் திராவிட பாஷையா சக்கரே. இந்த ஸ்ருதிகள்லாம் வடமொழி என்று சொல்லக்கூடிய சம்ஸ்கிருதம்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக வேதிக் சான்ஸ்கிரிட் வந்து இந்த கிளாசிக்கல் சான்ஸ்கிரிட்டை காட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அது இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர், கிராமர் அதெல்லாம் வேறு. இருந்தாலும் அதுவும் ஒரு சமஸ்கிருதம் அப்படின்னு பாவிச்சுட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட அந்த தொன்மையான ஒரு வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த வேதம், வேதத்தில் கூடிய அர்த்தங்கள்லாம் எல்லாருக்கும் போய் சேரணும். எல்லாருக்கும் போய் சேரச்சு அது சிம்பிளாகவும் எளிமையாகவும் சாரபூதமாகவும் இருக்கணும். நான் சொல்ல வந்த விஷயத்தையும் சுருங்க சொல்லணும் இல்லையா, அவரே சாதிச்சிருக்கார், சுருங்க சொன்னோம்னு சாதிச்சிருக்கார். என்ன பண்ணார் கேட்டால், ஸ்ருதேகே உத்தரம் பாகம். ஸ்ருதிக்கு உத்தரம் பாகம்னா பின்பாகம் அர்த்தம், அல்லது மேல் பாகம். அது என்னது? உபனிஷத்து. உபனிஷத்து அந்த க்ரௌன் ஆஃப் வேதாஸ்ன்னு சொல்கிறான். ஸ்ருதேகேன்னா ஸ்ருதியினுடைய, ஸ்ருதியில் கூடிய உத்தரம் பாகம் எது? அந்த உபனிஷத்துகள். உபனிஷத்தில் என்ன சொல்கிறது? பிரம்மத்தை பறைசாற்றுகின்றன. பிரம்மம்னா என்ன? அதை எப்படி அடைவது? அதனுடைய லட்சணங்கள்லாம் என்ன? அதை எப்படி அடையலாம்? அடைந்த பிறகு வரக்கூடிய பயன் என்ன? எல்லாத்தையும் இந்த உபனிஷத்து கொஞ்சம் கிரிப்டிக்காக சொல்லும். சில இடத்துல கதைகளோடு சொல்லும், சில இடங்களில் எக்ஸாம்பிள் சொல்கிறலாம் சொல்லும். அதெல்லாம் அழகாக திராவிட பாஷையான்னு சொன்னால் திராவிட பாஷையா, தமிழ் மொழியில் அப்படின்னு அர்த்தம். தமிழ் மொழியினால் அந்த ஸ்ருதியினுடைய உத்தரம் பாகம்னு சொல்லப்படக்கூடிய ஸ்ருதியினாம் உத்தரம் பாகம்னு சுவாமி எடுக்கிறார் காமாசி காஷ்டகத்தில். அப்படி இருக்கக்கூடிய அந்த நிஜம்மனை, மாலவலனை, கண்ணனை இவர் அழகாக தமிழ் மொழியில் கொண்டு வந்தார். அந்த பாவங்களை எல்லாம் கொண்டு வந்தார். யாருக்காக? நமக்காக. அந்த பக்தி பாவனை, அவனுடைய பெருமை, பரத்வம், சௌலபியம் எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணார்னா, அழகாக தமிழில் பிரபந்தம், 4000 திவ்ய பிரபந்தம் சொல்கிறோம். அதில் இவருடைய படைப்புகள், இவருடைய பிரபந்தங்கள் இருக்கும். நம்மாழ்வாருடையது திருவாசிரியம், திருவாய்மொழி, திருவிருத்தம், இது மாதிரி இருக்கக்கூடிய இந்த பெரிய திருவந்தாதி 4, இந்த பிரபந்தங்கள் ரொம்ப அழகாக நமக்கு அந்த வேதத்தினுடைய சாரமான உபனிஷத்து, அந்த உபனிஷத்துடைய சாரத்தையும் அழகாக இவர் நமக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறார். அதனால அவருக்கு நமஸ்காரங்கள் அப்படின்னாச்சு. இந்த எட்டாவது பத்தியமானது பகுலா லங்கிருதம் ஸ்ரீமத் சடகோப பதத்வயம் அஸ்மத் குலதனம் போக்யம் அஸ்துமே மூர்த்தனி பூஷணம். இப்போ அஸ்து தான் அந்த இடத்துல கிரியாபதம் சொல்லுவோம். வினைச்சொல் வந்து அஸ்து, இருக்கட்டும், ஆக கடவது. எதுன்னு கேட்டால் அதற்கு தான் பதத்வயம் சொல்லியிருக்கார். ஸ்ரீமத் சடகோப பதத்வயம். ஸ்ரீமத்துன்றது இப்போ சடகோபருக்கும் போகலாம், அந்த பதத்வயத்துக்கும் சொல்லலாம், ரெண்டுத்துக்கும் போகலாம். பதத்வயம்னா திருவடி இணை, அந்த இரண்டு திருவடிகள். யாருடையது? சடகோபருடையது. சடகோபருடைய இரண்டு திருவடிகளும் அஸ்து, இருக்கட்டும், ஆக கடவது. எப்படிப்பட்ட திருவடிகள்? ஸ்ரீமத்து. அவைகளுக்கே ஒரு செல்வம் உண்டு. ஏன்னா பகவான் என்ன பண்ணாலும் தன் சொத்து எல்லாத்தையும் கொடுக்குறானா, தன்னை சார்ந்தவர்களுக்கு, தன்னை சரணாகதி செய்தவர்களுக்கு மொத்தத்தையும் கொடுத்துட்றானா, எல்லாருக்கும் பூர்ணமத பூர்ணவிதம் சொல்ல எதாவது கொடுத்தாலும் கொள்ள குறைவற்றிலன் அவன். அவனுக்கு கொடுக்கறதுனால ஒன்றும் அவனுக்கு குறைஞ்சி போயிட போகிறதில்ல. அப்படிப்பட்டவன் ஆழ்வார் சாதிக்கிற மணிவண்ணன் சொல்லிச்சு, கொடுத்தாலும் ஒரு குறைவு அவனுக்கு கிடையாதவன், வள்ளல் மாமணி வண்ணன். அப்படி அனைத்து சொத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய ஆழ்வார் அவருடைய திருவடி, அதை அடைந்தால் நாம் அனைத்துமே பெற்றதாக வைத்துக் கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஸ்ரீமத்தை, ஸ்ரீமத்தோடு இருக்கக்கூடிய, ஸ்ரீயோடு இருக்கக்கூடிய அந்த சடகோபருடைய பதத்வயமானது இருக்கட்டும். எங்குன்னா பூஷணம் அஸ்து. எப்படி இருக்கட்டும்னா பூஷணமாக இருக்கட்டும், ஒரு அலங்காரமாக இருக்கட்டும். முந்தின பத்தியத்தில் ஜெகதாபரணம் முனியும் சொன்னோம். இங்கே அது அடியனுடைய அடியனுக்கும் அண்மையும் பர்சனலாக கிடைக்கட்டும். எங்குன்னா மூர்தனி, மூர்தான தலை. மூர்தன்னு சப்தம் அது, மூர்தனிய தலையில். மேன மம, மம மூர்தனி, அடியனுடைய தலையில் திருவாபரணமாக எப்போதும் அது இருக்கட்டும், திருவாபரணமாக எப்போதும் இருக்கட்டும். அப்புறம் அஸ்மத் குலதனம் போக்யம் சாஸ்து. எங்களுடைய பரம்பரைக்கு வரக்கூடிய, இருக்கக்கூடிய, வரக்கூடிய குலத்துக்கெல்லாம் அது தனமாக போக்யமாக இருக்கக்கூடிய அந்த பூஷணமானது, அந்த பதத்வயமானது அடியனுடைய சிரசில் எப்போதும் பூஷணமாக இருக்க வேண்டும். புத்தியில் எப்போதும் அடியன் நம்மாழ்வாரையும் அவருடைய சீசுக்குதிகளையும் தியானம் செய்ய வேண்டும். மத்தம் ஏன்னா வெறுமை பிசிக்கலாக இருந்தால் மட்டும் போராது, தலையில் இருக்கக்கூடியது புத்தி, அந்த புத்திக்கு ஞானம், ஞானம் அழகு, அந்த அதாவது சிரசுக்கு ஞானம், பழித்த சிரசுன்னு சொன்னால் கூட ஞானம் இருக்கணும், அதில் நம்மாழ்வார் எப்போதும் நிறைந்து இருக்க வேண்டும். எப்படி இருக்கக்கூடிய சடகோபர்னு சொன்னால், அல்லது திருவடிகள் எப்படி இருக்கக்கூடியன்னு கேட்டால், வகுலா அலங்கிருத்தம், வகுல புஷ்பங்கள்னால் அலங்கரிக்கப்பட்ட அந்த சடகோபருடைய பதத்வயம், திருவடி இணை இருக்கணும். அந்த இரண்டு திருவடிகளும் அடியனுடைய சிரசில் எப்பொழுதும் பூஷணமாக இருக்கட்டும். மேலும் அது எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், அஸ்மத் குலதனம் போக்யம். அஸ்மத்து குலதனம், எங்கள் குலத்துக்கு செல்வம், குலந்தரும் செல்வம் தந்திரும்னர். இது குலம், குலத்தினுடைய செல்வமாக அது இருக்கட்டும். அப்புறம் போக்யம், நமக்கு பரம போக்யமே என்னன்னு கேட்டால் ஆழ்வாருடைய அந்த திருவடி இணை தான். அப்படி இருக்கக்கூடிய அந்த திருவடி இணை எப்பொழுதும் அடியனுடைய சிரசை அலங்கரிக்கட்டும், அடியனுடைய சிரசின் மீது இருக்க கடவது அப்படின்னு ஒரு பிரார்த்தனை அவரிடத்திலேயே அந்த ஆழ்வாருடைய பெருமையை சொல்லி, ஒரு திருவடியினுடைய பெருமையை சொல்லி, அந்த திருவடியானது அடியனுடைய திருவடி இணையானது அடியனுடைய சிரசில் எப்பொழுதும் இருக்க வேண்டும்னு அவரிடத்துல ஒரு பிரார்த்தனை. நீ எழ வேண்டும்னு ஆழ்வார்கள்லாம் பாடுற, நினைக்குமாறு நீ நினைக்க வேண்டும் இல்லையா, நான் பண்ற மாதிரி நீ பண்ணணும், நான் பண்ணுமாறு நீ பண்ணணும் அர்த்தம் அந்த மாதிரி. அதனால அவளிடத்துல ஒரு பிரார்த்தனை. 7-8 இந்த பத்தியங்களோட அர்த்தத்தை பார்ப்போம். 9வது பத்தியம் ஒன்று இருக்கு, அதை வந்து அடுத்த இதில் பார்க்கலாம். ஸ்ரீமதே பராங்குஷ முனையே நமஹ, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ, அஸ்மத் குருபரம்பராயை நமஹ. தன்யவாதங்கள்.